வேழமுக கணபதியே, விக்னேஸ்வர பெருநிதியே, வேழமுக கணபதியே, விக்னேஸ்வர பெருநிதியே, திருவுடலில் என்னென்ன அலங்காரம், திருநீற்றின் வெண்ணிறத்தில், குங்குமத்தின் செந்நிறத்தில், சந்தனத்தின் பொன்னிறத்தில் அலங்காரம். வேழமுக கணபதியே, விக்னேஸ்வர பெருநிதியே, திருவுடலில் என்னென்ன அலங்காரம். விக்னேஸ்வர பெருநிதியே, திருவுடலில் என்னென்ன அலங்காரம். விக்னேஸ்வர பெருநிதியே, திருவுடலில்